சக்திவேல் வணக்கம். இல்லை, ஒரு வரி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இயற்கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கிறது பேர் இயற்கை வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். இயற்கையே செஞ்சு அனுபவிக்கிறோம் பாருங்கள், அதுக்கு பேர் தமிழர் வேளாண்மை. இயற்கையில் கிடைக்கிற வெளிச்சம், வெப்பம், தண்ணீர் இதை எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறோம். இப்போ தண்ணீர் இல்லை, நிலத்தடி நீர் எடுத்துக்கிறோம், இது வந்து இயற்கை. ஆனால் தண்ணீரையே உற்பத்தி பண்ணுறோம் பாருங்கள், அது செயற்கை. அதாவது இயற்கையே செய்கின்ற ஒன்றுக்கு பேர் செயற்கை. இயற்கையே செஞ்சு எல்லாருக்குமா பயன்பட கொடுத்து தானும் அதை பயன்படுத்திக்கிற செயற்கையான அமைப்புக்கு பேர் தமிழர் வேளாண்மை. செயற்கையான வேளாண்மை முறைக்கு பேர் தமிழர் வேளாண்மை. சரிங்களா? நன்றி, வணக்கம்.